விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. மனசுக்குள்ள காதல புட்டி வைக்க முடியலடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னை ஏனோ பிரிந்து சென்று உன் வாழ்வை நீயே தண்டித்தாய். சரி பாதி சரி பாதி நீதாய சரி பாதி உயிராடி உயிராடி என நாடும் முடிநாடி. வந்த போது என்ன தள்ளி எங்க போற நீ தள்ளி போனதால நானும் ஏங்கி போறடி. நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. உன்னோட கண்கள் வழியும் கண்ணீர் வழியும் சோகம் கவலை வேண்டாம். உன்னோட கையில் நான் வந்து சேரும் அந்த நானும் வெகு தூரம் இல்லையோ. கவிஞனுக்கு கலையின் மீது காதல் வந்தது, அந்த கலையின் மீது கொண்ட காதல் உன்னை வென்றது. இருந்த போது முந்தன் மீது காதல் என்பது என் கனவில் வென்று வாழ்வில் வென்று உன்னை வெல்வது. என்ன வேணும் சொல்லடி, நீதாய காதலி என்ன விட்டு போனாய் என்ன செய்வ. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்ன விட்டு போனா என்ன செய்வே.